கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் என்று தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் என்று கண்கள் ரெண்டும் காதல் சந்தம் சொன்னது உள்ளம் உந்தன் வாசல் தேடி வந்தது தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் என்று நானும் நின்றேன் சோலை ஓரம் நீயும் வந்தால் காலை நேரம் பார்வை நான்கும் பேசும் ஜாலம் பார்த்தால் போதும் வெள்ளம் போதும் காதல் தேவியே நீ என் ஜோதியே கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் என்று வாழ்வில் வந்தாய் நீயே உன்னை எண்ணி ஏங்கும் பூவை உன்னன் அன்பே என்றும் தேவை நாளை ஊர்வலம் நாமம் காணுவோம் காலம் கோடி ஆகும் போரும் காதல் கீதம் என்றும் தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் என்று கண்கள் ரெண்டும் காதல் சங்கம் சொன்னது உள்ளம் உந்தன் வாசல் தேடி வந்து